ஆயால் பங்க இமயோர் பெருமானா செறிவில் ஒரு கால் பழைய பூண்டி சென்னே எழுவித்தார் பருமே குறவர் பணத்தில் வித்த பருமாமணி முத்தம் அருவி திரளோ துழியும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே எனை தோருடியார் ஏத்த இமயோர் பெருமானா நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலருரை கோயில் கனத்த மேதி காணாதாயன் கைமேல் குழல்வூத அனைத்தும் சென்ற திரளும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே வந்தே திருக்கடியார்தங்கள் வறுமேல் வினையோடு பந்தி திருந்த பாவம் தீர்க்கும் பரமந்துரை கோயில் முந்தி எழுந்த முழவின் போசை முதுகள் வரைகள் மேல் அந்தி பிறைவந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே மறந்தான் கருதி வழியை நினைந்து மாறாதெடுத்தோள் நிறந்தான் மொழிய நெறிய மூண்டி நிறைய அருள் செய்தார் நிறந்தான் காட்டி அருளாஜன் Thank you. திருநாளுடைய சிவனே போற்றி, நாற்றவர்க்கும் இறைவா போற்றி, கம்பத்துறை எந்தாய் போற்றி, ஆகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அண்ணாரமுதே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, கல்லை மலையானே போற்றி போற்றி, சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை உணர்வார் நெறியளிக்கும் வாதவூர் என்பார் திருவாசகம் என்னும் தேர். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பெஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தால் செய்யோன்றன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உண்மகிழும் கோங்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்கு மிக்கும் சீரோன்கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, ஏசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயர்த்தே நின்ற நிமலடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி, சீரா பெருந்துரைடம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை காட்டி தாயின் கிடையாது. தன் தாதை தாலே பெங்கொட மழுவார் தொண்டர்குலேத்தும் கண்டாய் மண்ணுல கொண்டு சுட்டியாய் கண்டாய் மாவு